வஜ்ரவைடூரியத்த பலகை சேர்த்து உஷிதரத்னம் உதைத்த கொடுங்கை பூட்டி உகழ்ந்து சரங்கராஜன் ஆடிரூஞ்சல் ஆடிரூஞ்சல் கண்டசரம் மகர கண்டி காது தோடு பதக்கம் இல்ல எண்டிசையும் புகழ் பாதத்தில் சிலம்பு கொஞ்சம்